श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायक पञ्चाशत्. विश्वं निगीर्य विबुधेश्वर जातकार्ष्यम् मध्यं वलि त्रय विभाव्य जगद्विभागम् आमोदिनाभिनलिनस्थ विरिञ्च भृङ्गम् आकल्पयत्युदरबन्ध इवाशयो मे. 35th पद्यम், ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்து. இந்த பத்தியத்தில் எம்பெருமானுடைய திருமேனியில் இடையில் இருக்கக்கூடிய, மத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவயிற்றுப் பகுதி அல்லது அந்த இடை, அந்த இடையை பற்றிய ஒரு வர்ணனை நமக்கு கொடுத்தருள்கிறார் சுவாமி தேசிகன். 34ல் வந்து திருவுள்ள எம்பெருமானுடைய மனசனுடைய ஒரு வர்ணனையை பார்த்தோம். எப்படி அதை சந்திரனுக்கு ஒத்தா போல இருக்குது, அதனாலேயே அது சந்திரனை பெற்றெடுத்ததுன்னு ஸ்ருதிக்கு ஒரு அழகாக ஒரு அர்த்தகம், ஸ்ருதியினுடைய ஸ்ருதி வாக்கியத்துக்கு அர்த்தத்தை அனுசரித்து இங்கே சதித்தார். உடனே அதுக்கு கீழே அந்த திரு உள்ளம் அல்லது திரு மார்பில் உள்ளம் இருக்குது, மனசு இருக்குது, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடையை அனுபவிக்கிறார். விஸ்வம் நிகீரியன்னு, விபுதேஸ்வர விபுதநாத விபுதேஸ்வர ஒரே அர்த்தம் தான், தேவநாதனே. ஆ கல்பயதி தான் கிரியாபதம். ஆ கல்பயதி, இந்த கல்பு தாத்துக்கு ஆகுதல் உண்டாக்குதல்னு அர்த்தம். இந்த இடத்துல ஆன்ற உபசர்க்கம் சேர்த்து ஆ கல்பயத்தின், ஆ கல்பயத்தின்ற ரூபத்தில் ஒரு அழகுறச் செய்கிறதுன்ற அர்த்தத்தில் இங்கே பயன்படுத்தியிருக்கார் சுவாமி. ஆ கல்பயத்தின்னு சொன்னால் இப்போ அழகுறச் செய்கிறது. எதுன்னு சொன்னால் ஆசையா, ஆசையகன்னா மனசுக்கு ஒரு பெயர், ஆசையகன்னு மனசுக்கு ஒரு பெயர் இருக்குது. ஆசையக கல்பயதி, உள்ளமானது அழகுறச் செய்கிறது. யாருடைய உள்ளம்னு கேட்டால் மே ஆசையக. முந்தின பத்தியத்தில் எம்பெருமானுடைய உள்ளத்தை அவர் வர்ணித்தார், அதை பற்றி பேசினார். இப்போ தன்னுடைய உள்ளத்தையும் இதில் சேர்த்து பேசுகிறார், சொல்கிறார், சாதிக்கிறார். மே ஆசையக ஆ கல்பயதி, எனது உள்ளமானது அழகுறச் செய்கின்றது. எதை என்ன ஆகின்னு கேட்டால் உதரபந்த இவ, உதரபந்தம் திருமார்புன்னு நம்ம இதில் அமல்நாதிபுரம் செய்கிற மாதிரி உதரபந்தகன்னு சொன்னால் அந்த வயிற்று பகுதியில் சுற்றக்கூடிய ஒரு வஸ்திரம், ஒரு அதுக்கு அறக்கச்சுன்னு சொல்கிறான். இந்த அறக்கச்சை வந்து நம்ம கோதாஸ்துதியும் அங்கே பார்க்கச்சே சூடா பதேன பரிகிருஷ்ய தபோத்தரியம்னு சொன்னார் இல்லையா, அங்கேயும் வரைக்கும் அறக்கச்சுன்ற ஒரு அர்த்தம்தான். அங்கே பிராட்டினுடைய ஒரு வஸ்திரத்தை எடுத்துகிட்டு தலைமையில் சாதிச்சுக்கிறானா. அது மாதிரி இங்கே என்னன்னு கேட்டால் எம்பெருமானுடைய வயிற்று பகுதியில் சாற்றப்படக்கூடிய ஒரு வஸ்திரம் மாதிரி என்னுடைய அப்படி ஒரு ஆகாரத்தை என் மனசு அடைந்து அதற்கு அழகுற செய்கின்றதுன்னு சாதிக்கிறேன். என்ன தாத்யம் கேட்டால் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் எம்பெருமான் தன்னுடைய திருவயிற்றில் வச்சுட்டு திருவயிற்றில் வைத்து கொண்டு ரட்சிக்கிறான். இப்போ பொதுவாக நம்ம ஆகாரம் சாப்பிட்ட உடனே வயிறு வந்து பெருத்து கிடக்கும், எல்லாருக்கும் இறத்தென்ன பாம்பாட்டம் கிடக்கிறான்னு சொல்லுவான். ஆனால் சுவாமி இங்கே சாதிக்கிறார், பெருமாள் மூன்று உலகத்தையும் விழுங்கினாலும் அவன் வயிறு விருக்கோதரகன்னு சொல்லுவான். அதாவது விருக்கோதரகன்னா ஒட்டிய வயிறை உடையவன். அந்த மாதிரி எம்பெருமானுடைய இடையானது மெலிஞ்சி இருக்கான். மூன்று உலகத்தை முழுங்கினப்பறம் கூட அவனுடைய இடையானது மெலிஞ்சே இருக்கான். அப்புறம் அதில் பிரம்மா எப்பயும் வாசம் பண்ணுற இடமாச்சே, அந்த பிரம்மா எப்படி இருக்கான்னு கேட்டால் அது விசாலமாக இருக்கான். எம்பெருமானுடைய இடைப்பகுதி, அதில் ஒரு தாமரை இருக்கான், பெரிய தாமரை. அந்த தாமரையில் எங்கேயோ ஒரு கரு வண்டு ஒட்டின்னு இருக்கா மாதிரி பிரம்மா இருக்காராம். அப்போ பிரம்மாவுக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய வாசியை இங்கே டிஃப்ரென்ஸை காண்பிக்கிறார். அதற்கு பிறகு அந்த வயிற்றில் மூன்று இல்லை ஒட்டி இருக்கு இல்லையா, ஒட்டி இருந்தாலே கூடு தெரியும். பொதுவாக பெருப்பு இருந்தால் கோடெலாம் தெரியாது, அது வத்தின வயிறில் தான் அந்த கோடெல்லாம் தெரியும். மூணு கோடு தெரியறதான், அது மூன்று உலகங்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மூணு கோடும். அப்படிப்பட்ட உன்னுடைய அந்த இடைப்பகுதி இருக்கு, அதில் என்னுடைய மனதானது அதை சுற்றி இருக்கணும் தாத்பரியம். அப்ப சுத்தி இருந்தா என்னன்னா வஸ்திரம் மாதிரி அழகா இருக்கணும்னு தாத்பரியம். இதுல என்ன விசேஷம்னா ஞானம் எப்படிதான் ஏற்படுதுன்னு கேட்டா சாஸ்திரங்களை சொல்லிச்சு, மனசானது வெளில போய் அல்லது ஞானமானது வெளில போய் ஒரு விஷயத்த அப்படியே என்வலப் பண்ணுமா, என்வலப் பண்ணி நம்ம கொண்டு வந்து கொடுக்கும்லாம் சொல்றா. அது மாதிரி இங்க அதே அர்த்தத்துல அழகா சாதிச்சிருக்காரு. இப்ப மனசு வெளில போய் அல்லது தியான தசையில இருந்துச்சு அடியனுடைய மனதானது உங்களுடைய இடைப்பகுதியை சுத்தியே தியானம் பண்றதுனால, அதை சுத்தியே இருக்கிறதுனால அதுக்கு ஒரு வஸ்திரம் ஒரு உதரபந்தம் மாதிரி ஆகின்றதுன்னு அழகா சாதிச்சிருக்கார். அதற்கு மேல அது எப்படிப்பட்ட உதரம் அப்படின்றதுக்கு மேல விசேஷணங்கள், விஸ்வம் நிகீரிய ஜாத கார்ஷ்யம். விஸ்வம்னா உலகம் பிரபஞ்சம், நிகீரியன்னு சொன்னா விழுங்கிறது, விழுங்கின பிறகு இந்த ஜீரணம் அதே அர்த்தத்துல தான் இது வருது. அந்த அர்த்தத்துல வரைச்சு அது நீண்டது உபசர்க்கம், இது லெபந்தம். லெபந்தம் சொன்னா அது ஒரு விதமான ஒரு ஃபார்ம், கிராமட்டிக்கல் ஃபார்ம் சம்ஸ்கிருதத்துல, அது பிறகுன்ற அர்த்தத்தை கொடுக்கும். அப்ப நிகீரியன்னு சொன்னா விழுங்கிய பிறகு, விழுங்கிய பிறகும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜாத கார்ஷ்யம் கிருஷா, கிருஷன்னு சொன்னா தின்னா இருக்கிறது, மெல்லியஸா இருக்கிறது. அப்ப கார்ஷ்யம்ன்றது அதனுடைய பாவம். அப்ப ஜாத கார்ஷ்யம்னு சொன்னா மூன்று உலகங்களை, உலகங்களையும் விழுங்கிய பிறகும் ஒரு அப்படிப்பட்ட ஒரு இழைத்ததாக இருக்கக்கூடிய அந்த இணைப்பகுதி. அதற்கு பிறகு வலித்ரய விபாவிய ஜெகத் விபாகம், மத்தியம். மத்தியம்னு போட்டுட்டார், மத்தியம் தான் அந்த இடை. அது வலித்ரய விபாவிய ஜெகத் விபாகம். வலித்ரய, வலின்னு சொன்னா கோடு ஒரு லைன், த்ரயம் சொன்னா மூன்று கோடு. அந்த மூன்று கோட்டுனால விபாவிய ஜெகத் விபாகம், விபாவிய விபாவியன்னா ஒரு மாதிரி ஊகிச்சுக்கிறது. விபாவையேன்னு சொன்னா நம்மளா அதை பத்தி சிந்தனம் பண்ணி புரிஞ்சுக்கிறது. அப்ப விபாவியன்னா ஊகித்து கொள்ள வேண்டிய தாத்பரியம் வருது. விபாவியம் என்னது? ஜெகத் விபாகம். ஓ, மூன்று லோகங்களா இந்த மொத்த பிரபஞ்சமும் மூன்று லோகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா பெருமாளோட வயத்துல மூணு லைன் இருக்கா, மூணு கோடு. அந்த ஒரு ஒரு கோடும் ஒரு உலகத்தை ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்னு அழகா ஒரு கற்பனையை இங்க காண்பிக்கிறார். அப்ப வலித்திரைய விபாக ஜெகத் விபாகம்னா மூன்று மடிப்புல வச்சுண்டு, அந்த மடிப்பை வச்சுண்டு உலகம், உலகங்கள் மூன்றா பிரிஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படிப்பட்ட ஒரு இடைப்பகுதி. அதற்கு பிறகு ஆமோதி நாபி நளினஸ்த விரிஞ்ச பிருங்கம் சாதிக்கிறது. ஆமோதி, ஆமோதினா ஒரு நறுமணத்தை கூட்டுறது. ஆமோதிதோபி நிகமைர் விபுரங்கு யுக்மே அப்படின்னு அங்க பார்த்தோம். அதே மாதிரி கோதாஸ்துதியில ஆமோதபத்ய பிசதா, இந்த ஆமோத ஆமோதனாலே ஒரு அழகிய ஒரு அல்லது ஒரு நல்ல மனத்தை கொடுக்கக்கூடியது. என்னது? நாபி நளின, எம்பெருமானுடைய அது அந்த இடைப்பகுதியில தான் அந்த நாபி கமலமானது இருக்கு. அந்த திருவந்தி கமலம் இருக்கே, ஸ்தனா அதில் இருக்கக்கூடிய அர்த்தம். அப்ப நாபி நளினஸ்த, அந்த நல்லம்னா தாமரை, அந்த தாமரை இருக்கே ரொம்ப வாசம், ரொம்ப ஒரு வாசனையை கொடுக்கக்கூடிய தாமரை. அப்ப தாமரையில வாசம் இருக்கோ இல்லையோ வண்டுகள் வந்து இருக்கும். அப்ப வாசம் இருந்தா கேட்கவே வேண்டாம், ஒரு பெரிய வண்டுங்க உட்கார்ந்து இருக்கு, அதான் முதல் வண்டு. அது என்னடா யார் அந்த வண்டுன்னு கேட்டா அது பிரம்மா. இருந்தாலும் அந்த பிரம்மா எப்படி இருக்காருன்னு கேட்டா வண்டு மாதிரி சின்னதா, அதாவது நமக்கு பெருசு. எம்பிரம்மாவுடைய பேக்ரவுண்ட்ல பிரம்மாவை பகச்சே ஒரு சின்ன கருவண்டாட்டும் அங்க பிரம்மா இருக்காராம், லக்னமா இருக்காராம். விரிஞ்ச பிரங்கம்னு போட்டுண்டார். பிரங்கஹான்னு சொன்னா வண்டு, விரிஞ்சன்னு பிரம்மாவுக்கு பெயர். மத்தியே விரிஞ்சு சிவையோன்னு வந்துச்சு, விரிஞ்சன்னு சொன்னா பிரம்மா. அப்ப பிரம்மா எப்படி இருக்காருன்னு கேட்டா ஒரு சிறிய கருவண்டு மாதிரி அந்த தாமரையில் ஒட்டின்னு இருக்காரா. அப்படிப்பட்ட மத்தியம், மத்தியம்னா அந்த இடை இருக்கே, அது அதை சுற்றி என்னுடைய மனசானது அதை சுற்றி ஒரு ஒரு அறக்கச்சுன்னு சொல்றா தமிழ்ல, ஒரு அழகா அதை சுற்றி ஒரு வஸ்திரம் மாதிரி அழகுறச் செய்கிறதுன்னு தன்னுடைய ஒரு தியானத்துக்கு இலக்கா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய இடையை சுவாமி வர்ணிக்கிறார். ஒரு அண்மையத்தை பார்த்தோம்னா விபுதேஸ்வர விஸ்வம் நிகீரிய ஜாத கார்ஷ்யம் வலித்ரய விபாக ஜெகத் விபாகம் ஆமோதி நாபி நளினஸ்த விரிஞ்ச பிருங்கம் மத்தியம் மே ஆசையா உதரபந்த இவ அல்லது உதரபந்த இவ ஆ கல்பயதி. விபுதேஸ்வர தேவநாதனே, விஸ்வம், விஸ்வம்னா உலகம், மொத்த உலகம் இருக்கு இல்லையா. நிகிரிய, நிகிரியன்னா விழுங்கியும் சாப்பிட்ட அப்புறம் உண்ட அப்புறம் கூட ஜாதகார்ஷ்யம் மிகவும் இறைச்சி போயிருக்கான். எதுனா அவருடைய வயிறுக்கு, வயிற்றுக்கு இதெல்லாம் அப்ஜெக்டிவ் விசேஷம். பிறகு ரெண்டாவது விசேஷம் சொல்றார், வலித்திரைய விபாக ஜெகத் விபாகம். அதுல மூன்று, அந்த வயிறு இருக்க மூன்று வரிகள் இருக்கான், அதுல மூணு மடிப்பு இருக்கான். அந்த மூன்று மடிப்பு என்னத்தை காட்டுறதுன்னா மூன்று உலகங்கள் இருக்குன்றத ஊகிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கான். பிறகு ஆமோதி நாபி நளினஸ்த விரிஞ்ச பிருங்கம், அந்த அந்த அந்த பகுதியில ஒரு தாமரை இருக்கு, ரொம்ப மிக்க வாசனையுடைய ஒரு தாமரை. தாமரைனாலே வண்டு இருக்கும், வண்டு யாரங்கிட்ட பிரம்மா, நாபி கமலத்தில் பிரம்மா இருக்கான்றதை ஒரு அழகா சாதிக்கிறார். அப்படிப்பட்ட வண்டு, வண்டு மாதிரி இருக்கக்கூடிய பிரம்மாவை உடைய மத்தியம், மத்தியம்னா உமது இடை இருக்கே, மே ஆசையா மம மே எனது உள்ளம், உதரபந்தக இவ ஆகல்பயதி, அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அரைக்கச்சு, ஒரு ஒரு இது போல அவன் சுற்றின் இருக்கு அப்படின்னு இந்த 35வது பத்தியத்துல சுவாமியினுடைய அனுபவம். கவிதார்க்கிகசம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.